திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாடும் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவணபவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவணபவகுக வடிவேலா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. பெருமான் முந்தன் தந்தையல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. சிவ பெருமான் முந்தன் தந்தையல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் அல்லவோ என்று பாடும் இந்த உயிருந்தன் பிள்ளைகள்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் அல்லவோ என்று பாடும் இந்த உயிருந்தன் பிள்ளைகள்லவோ. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா, ஓம் முருகா, சரவண பவகுக வடிவேலா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும்